Yo, Livy, we on, yeah? செம்மறி ஆடுகள் ஒரு வரியிலே துணிஞ்சவன் யார் இந்த தரையிலே அனைவரும் அமருகளின் கதையிலே வரி பிறப்பின் வாழ்க்கையின் உணர்விலே பட எழுப்பினி மௌனம் தேவையிலே தனிமையில் துணிஞ்சவன் அமைதியில் அறிந்தவன் பிடித்து தொடங்கட்ட வரடா இருமுகம் இரண்டையும் உனக்குண்டன் ஒரு முறை இறுதிய நேரடா அனைவரும் மதிக்கிற அனுபவிச்ச சிறு பிள்ளை தோல்வி எந்த தோல்வி வருடங்களை நாட்கணக்கில் மறந்தாவே சாகித்தின் இலக்கண Thank you.